தருவாய் வா வா வார்த்தைகளால் நீ வைட்டமின் தருவாய் நீயோ சாதனை செல்வன் பெண்ணின் கண்களின் கள்வன் நீ காதலில் கொம்பன் ஆனால் கடவுளின் நண்பன் உந்தன் வேகமே கண்டேன் நீயோ மின்னலின் பிள்ளை அடமின்னலை வெட்ட ஒரு வெட்டு கத்தி இல்லையே அழகிய சூடான பூவே என் சொந்தமா காணாத பெண்ணே இலக்கிய கவிதை காட்டும் கண்ணே உனை தோல் மீது ஏற்றி புது கோல் கொண்டு சேர்ப்பேன் தொட தூண்டுதே தூண்டுதே நிலா ஓனை தீண்டினால் ஏனடி தடா மெல்ல போய் தீண்டினால் நானே கொள்ளை போகிறேன் முன்னே நீ வந்ததும் முதுகு தண்டில் வளையடா இன்பத் தலைவாயிடத்தோட இடைவெளியே நுன் அனுப்பினில் அரம்புகள் ஒரு கட்டும் அழகிய சூடான பூவே என் சொந்தமான தீவே உன்னை பார்த்த போதே என் உயரம் கூடி போனேன் இதுவரை காணாத பெண்ணே கவிதை காட்டும் கண்ணே உனை தோல் மீது ஏற்றி புது கோல் கொண்டு தாங்குமோ கொடி நாட்டுக்குள் வன்முறை வேண்டாம் என்பது உண்மையே கட்டில் மேல் வன்முறை வேண்டும் என்பது பெண்மையே இன்பம் போலொரு துன்பமா துன்பம் போலொரு இன்பமா ஏழில் பிறவியின் சுகங்களை என்றே வழங்கிடு உயிரை தட்டி தட்டி திறந்திடு அழகிய சூடான பூவே என் சொந்தமான தீவே பார்த்த போதே என் உயரம் கூடி போனேன் இதுவரை காணாத பெண்ணே இலக்கிய கவிதை காட்டும் கண்ணே உன்னை தோல் மீது ஏற்றி புது கோல் கொண்டு சேர்ப்பேன் அழகிய சூடான பூவே அழகிய சொந்தமான தீவே உன்னை பார்த்த போதே என் உயரம் கூடி போனேன் இதுவரை காணாத பெண்ணே இலக்கிய கவிதை காட்டும் கண்ணே